விட்டு வெளியில் வந்து பூகின்ற பூங்குயிலே, பூண்டை விட்டு வெளியில் வந்து பூகின்ற பூங்குயிலே, அன்பு எனும் பாட்டிசைத்து கண்டதென்ன வாழ்க்கையிலே, பார்வையில் யாருமே மனித ஜாதிதான், பழகிப்பா பாதிப்பே மிருக ஜாதிதான். பூண்டை விட்டு வெளியில் வந்து நான் வளர்க்கும் பூச்செடியில் முட்கள் மட்டும் பூப்பதென்ன, பாவமா சாவமா காலத்தின் கோலமா, கால் நடக்கும் பாதையெல்லாம் கற்கள் குத்தி வலிப்பதென்ன, யார் இதன் காரணம், தெய்வம்தான் கூறணும், வைரக்கல்லை நான் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளும் உலகமே, உப்புக்கல்லை என கழித்து ஒப்புக்கொள்ள சொல்லுமே, நெய்யை விட்டு தீபமேற்றினான் கையை சுட்டு நன்றி காட்டுதேவோ, பூண்டை விட்டு வெளியில் வந்து பூகின்ற பூங்குயிலே, அன்பு எனும் பாட்டிசைத்து கண்டதென்ன வாழ்க்கையிலே, பார்வையில் யாருமே மனித ஜாதிதான், பழகிப்பா பாதித்தேர் மிருக ஜாதிதான், பூண்டை விட்டு வெளியில் வந்து பூகின்ற பூங்குயிலே. தெய்வத்திற்கு ஆறு முகம், மானிடர்க்கு நூறு முகம், மெய்யது பொய்யது யாரதை கண்டது, பாலும் இங்கு வெள்ளை நிறம் கள்ளும் இங்கு வெள்ளை நிறம், பாலெது கள்ளெது வேதம் யார் கண்டது, நேசம் வைத்த யாருக்குமே நெஞ்சமெல்லாம் காயந்தான், பாசம் வைத்த கண்களிலே பார்ப்பதெல்லாம் மாயந்தான், ஏறி சென்ற கால்கள் உதைக்குது, ஏற்றிவிட்ட ஏணி சிரிக்குது, பூண்டை விட்டு வெளியில் வந்து பூகின்ற பூங்குயிலே, பூண்டை விட்டு வெளியில் வந்து பூகின்ற பூங்குயிலே, அன்பு எனும் பாட்டிசைத்து கண்டதென்ன வாழ்க்கையிலே, பார்வையில் யாருமே மனித ஜாதிதான், பழகிப்பா பாதித்தே மிருக ஜாதிதான், பூண்டை விட்டு வெளியில் வந்து பூகின்ற பூங்குயிலே.